ಶ್ರೀ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ. ಶುಕ್ಲಾಂ ವರಧರಂ ವಿಷ್ಣುಂ ಶಶಿವರ್ಣಂ ಚತುರ್ಭುಜಂ ಪ್ರಸನ್ನವದನಂ ಧ್ಯಾಯೇತ್ ಸರ್ವವಿಘ್ನೋಪಶಾಂತಯೇ. ವಾಗೀಶಾಧ್ಯಾಸು ಮನಸಸ್ಸರ್ವಾರ್ಥಾನಾಂ ಉಪಕರ್ಣೇ. ಯಂ ನತ್ವಾ ಕೃತಕೃತ್ಯಾ ಸ್ಯುಃ ತಂ ನಮಾಮಿ ಗಜಾನನಂ. ಗುರುರ್ಬ್ರಹ್ಮ ಗುರುರ್ವಿಷ್ಣು ಗುರುರ್ದೇವೋ ಮಹೇಶ್ವರ ಗುರುಸಾಕ್ಷಾತ್ ಪರಂ ಬ್ರಹ್ಮ ತಸ್ಮೈ ಶ್ರೀ ಗುರವೇ ನಮಃ. ಅಖಂಡಮಂಡಲಾಕಾರಂ ವ್ಯಾಪ್ತಂ ಯೇನ ಚರಾಚರಂ ತತ್ಪದಂ ದರ್ಶಿತಂ ಯೇನ ತಸ್ಮೈ ಶ್ರೀ ಗುರವೇ ನಮಃ. ದೋರ್ಭಿರ್ಯುಕ್ತ ಚತುರ್ಭಿಸ್ಫಟಿಕ ಮಣಿಮಯೀಮಕ್ಷಮಾಲಾಂ ದಧಾನ ಹಸ್ತೇನೈಕೇನ ಪದ್ಮಂ ಸಿತಮಪಿ ಚ ಶುಕಂ ಪುಸ್ತಕಂ ಚಾಪರೇಣ. ಭಾಸಾ ಕುಂದೇಂದು ಶಂಖ ಸ್ಫಟಿಕ ಮಣಿನಿಭಾ ಭಾಸಮಾನಾ ಸಮಾನಾ ತಾಮೇ ವಾಗ್ದೇವತೇಯಂ ನಿವಸತು ವದನೆ ಸರ್ವದಾ ಸುಪ್ರಸನ್ನ. ಕೂಜಂತಂ ರಾಮ ರಾಮೇತಿ ಮಧುರಂ ಮಧುರಾಕ್ಷರಂ ಆರುಹ್ಯ ಕವಿತಾ ಶಾಖಾಂ ವಂದೇ ವಾಲ್ಮೀಕಿ ಕೋಕಿಲಂ. ಯಿಬನ್ ಸತತಂ ರಾಮಚರಿತಾಮೃತ ಸಾಗರಂ ಅತೃಪ್ತಸ್ತಂ ಮುನಿಂ ವಂದೇ ಪ್ರಾಚೇತ ಸಮಕಲ್ಮಷಂ. ಗೋಷ್ಪತೀಕೃತ ವಾರೀಶಂ ಮಶಕೀಕೃತ ರಾಕ್ಷಸಂ ರಾಮಾಯಣ ಮಹಾಮಾಲಾ ರತ್ನಂ ವಂದೇ ಅನಿಲಾತ್ಮಜಂ. ಅಂಜನಾನಂದನಂ ವೀರಂ ಜಾನಕೀ ಶೋಕನಾಶನಂ ಕಪೀಶಮಕ್ಷಹಂತಾರಂ ವಂದೇ ಲಂಕಾಭಯಂಕರಂ. ಉಲ್ಲಂಕ್ಯ ಸಿಂಧೋ ಸಲಿಲಂ ಸಲೀಲಂ ಯಶೋಕವನ್ಯಂ ಜನಕಾತ್ಮಜಾಯಾಃ. ಆದಾಯ ತೇನೈವ ದದಾಹಲಂಕಾಂ ನಮಾಮಿತಂ ಪ್ರಾಂಜಲಿರಾಂಜನೇಯಂ. ಆಂಜನೇಯಮತಿಪಾಟಲಾನನಂ ಕಾಂಜನಾದೃಕಮನೀಯ ವಿಗ್ರಹಂ ಪಾರಿಜಾತತರುಮೂಲವಾಸಿನಂ ಭಾವಯಾಮಿ ಪವಮಾನನಂದನಂ. ಯತ್ರ ಯತ್ರ ರಘುನಾಥ ಕೀರ್ತನಂ ತತ್ರ ತತ್ರ ಕೃತಮಸ್ತಕಾಂಜಲಿಂ. ಬಾಷ್ಪವಾರಿ ಪರಿಪೂರ್ಣಲೋಚನಂ ಮಾರುತಿಂ ನಮದ ರಾಕ್ಷಸಾಂತಕಂ. ಮನೋಜವಂ ಮಾರುತತುಲ್ಯವೇಗಂ ಜಿತೇಂದ್ರಿಯಂ ಬುದ್ಧಿಮತಾಂ ವರಿಷ್ಠಂ. ವಾತಾತ್ಮಜಂ ವಾನರಯೂತಮುಖ್ಯಂ ಶ್ರೀರಾಮದೂತಂ ಶಿರಸಾ ನಮಾಮಿ. ವೈದೇಹೀ ಸಹಿತಂ ಸುರದ್ರುಮತಲೇ ಹೈಮೇ ಮಹಾಮಂಡಪೇ ಮಧ್ಯೆ ಪುಷ್ಪಕಮಾಸನೇ ಮಣಿಮಯೇ ವೀರಾಸನೆ ಸಂಸ್ಥಿತಂ. ಅಗ್ರೇ ವಾಸಯತಿ ಪ್ರಭಂಜನ ಸುತೇ ತತ್ವಂ ಮುನಿಭ್ಯಃ ಪರಂ ವ್ಯಾಖ್ಯಾಂತಂ ಭರತಾದಿಭಿಃ ಪರಿವೃತಂ ರಾಮಂ ಭಜೇ ಶ್ಯಾಮಲಂ. ವಾಮೇ ಭೂಮಿ ಸುತಾ ಪುರಸ್ತು ಹನುಮಾನ್ ಪಶ್ಚಾತ್ ಸುಮಿತ್ರಾ ಸುತಃ ಶತ್ರುಘ್ನೋ ಭರತಶ್ಚ ಪಾರ್ಶ್ವದಳಯೋರ್ವಾಯುವಾದಿಕೋಣೇಷು ಚ. ಸುಗ್ರೀವಶ್ಚ ವಿಭೀಷಣಶ್ಚ ಯುವರಾಟ್ ತಾರಾಸುತೋ ಜಾಂಬವಾನ್ ಮಧ್ಯೆ ನೀಲ ಸರೋಜ ಕೋಮಲ ರುಚಿಂ ರಾಮಂ ಭಜೇ ಶ್ಯಾಮಲಂ. ರಾಮಂ ರಾಮಾನುಜಂ ಸೀತಾಂ ಭರದಂ ಭರದಾನುಜಂ ಸುಗ್ರೀವಂ ವಾಯುಸೂನುಂ ಚ ಪ್ರಣಮಾಮಿ ಪುನಃ ಪುನಃ. ನಮೋಸ್ತು ರಾಮಾಯ ಸ ಲಕ್ಷ್ಮಣಾಯ ದೇವ್ಯೈ ಚ ತಸ್ಯೈ ಜನಕಾತ್ಮಜಾಯೈ. ನಮೋಸ್ತು ರುದ್ರೇಂದ್ರಿಯಮಾನಿಲೇಭ್ಯೋ ನಮೋಸ್ತು ಚಂದ್ರಾರ್ಕಮರುದ್ಗಣೇಭ್ಯಃ. ಚರಿತಂ ರಘುನಾಥಸ್ಯ ಶತಕೋಟಿ ಪ್ರವಿಸ್ತರಂ ಏಕೈಕಮಕ್ಷರಂ ಪುಂಸಾ ಮಹಾಪಾತಕನಾಶನಂ. ವಾಲ್ಮೀಕಿ ಗಿರಿಸಂಭೂತಾ ರಾಮಾಂಭೋ ನಿಧಿ ಸಂಗತಾ ಶ್ರೀಮದ್ ರಾಮಾಯಣೀ ಗಂಗಾ ಪುನಾತಿ ಭುವನತ್ರಯಂ. ವಾಲ್ಮೀಕಿ ಮುನಿಸಿಂಹಸ್ಯ ಕವಿತಾ ವನಚಾರಿಣಃ ಶೃಣ್ವನ್ ರಾಮಕಥಾನಾದಂ ಕೋನಯಾತಿ ಪರಾಂಗತಿಂ. ಜಾನಕೀ ಕಾಂತಸ್ಮರಣಂ ಜಯ ಜಯ ರಾಮ ರಾಮ. ಆಂಜನೇಯ ಸ್ವಾಮಿನಃ ಜಯ. ಭಗವತ್ ಕೃಪೆಯಿಂದ ರೆಂಡು ನಾಳ ಗಂಗಾವತರಣಂ ಅನುಭವಿತ್ತೋಂ. ಮೇಲ್ಕೊಂಡು ಕ್ಷೀರೋದ ಮಥನಂ ಇನ್ನಕ್ಕೆ ಅನುಭವಿಕರ. 45 ಸರ್ಗಂ. ವಿಶ್ವಾಮಿತ್ರವಚಶ್ರುತ್ವಾ ರಾಘವಸ್ಸಹ ಲಕ್ಷ್ಮಣಃ ವಿಸ್ಮಯಂ ಪರಮಂ ಗತ್ವಾ ವಿಶ್ವಾಮಿತ್ರಮಥಾಬ್ರವೀತ್. ವಿಶ್ವಾಮಿತ್ರರಿಂದ ಕಥೆಯೇ ಸೊನ್ನದು ಲಕ್ಷ್ಮಣ ಸಹಿತನಾನ ಶ್ರೀ ರಾಘವರ್ ರೊಂಬ ஆச்சரியம் பூண்டாரா, ஆச்சரியமா இருந்ததாம் அவருக்கு. விஸ்வாமித்திரர்கிட்ட சொன்னாரா, என்ன சொன்னார், அத்யத்புதமிதம் பிரம்மன் கதிதம் பரமம் ஸ்வயா கங்காவதரணம் புண்ணியம் சாகரஸ்யாபி பூரணம். வேதஜ்ஞா கங்கையை கொண்டு வந்ததை பத்தி, சமுத்திரத்துல எப்படி சேர்ந்ததோ அதை பத்தி எல்லாம் நீங்கள் சொன்னது ரொம்ப அத்தியாச்சரியமா இருக்கு, அதுவும் ரொம்ப கொண்டாடப்பட வேண்டிய விஷயம் இந்த கங்காவதரணம். க்ஷணபூதேவ நௌராத்ரிஹி சம்பிரத்தேயம் மகாமுனே இமாம் சிந்தயதோ சர்வாம் நிகிலேன கதம் கதாம் தவ. மகர்ஷே, நீங்கள் சொன்னப்பட்ட இந்த கதை பூரா ஒண்ணு விடாம யோசித்து இந்த ராத்திரி அத்தியுதமா ஒரு நிமிஷமும் ரொம்ப புண்ணியமா கழிந்தது. அப்போ லக்ஷ்மணனோடையும் கூட புண்ணியகரமான விஸ்வாமித்ர முனிவர்த்தேன்னு இந்த கதையை கேட்டு, அன்னைக்கு ராத்திரி போன சமயமே தெரியலேங்கிறார் ராமர் விஸ்வாமித்ரட்ட. தத பிரபாதே விமனே விஸ்வாமித்ரம் மகாமுனிம் உவாச ராகவோ வாக்கியம் கிருதாநிகம் அரிந்தமஹ. பிரபாத சமயம் வந்துடுத்து, ஸ்ரீ ராகவர் அனுஷ்டானங்கள் எல்லாம் முடித்த பிறகு விஸ்வாமித்ர மகர்ஷிட்ட திருப்பியும் சொல்றார், அன்னைக்கு ராத்திரி கழிந்தது, அவ ஒரு நிமிஷம் கூட போனது தெரியலே அப்படின்னு ஸ்ரீராமர் விஸ்வாமித்ர முனிவர்கிட்ட தெரிவித்தார். அதுக்கப்புறம் பிரபாதம் வந்தது, பிரபாத சந்தியா கர்மங்கள் எல்லாம் பண்ணி அனுஷ்டானங்கள் எல்லாம் முடித்தது பிறகு விஸ்வாமித்ரட்ட ராமர் வந்து சொல்றாராம், கதா பகவதி ராத்திரி ஸ்ரோதவ்யம் பரமம் சுதம். நேத்த ராத்திரி என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ அதெல்லாம் தெரிஞ்சின்றோம் உங்கள்கிட்ட இருந்து. மேலும் தராம சரிதாம் சிரேஷ்டம் புண்ணியாம் திருபதகாம் நதீம் சௌரேஷாகி சுகாஸ்தீர்ணா ரிஷீணாம் புண்ணிய கர்மணாம் பகவந்தமி அப்ராப்தம் ஞாத்வா த்வரிதமாகதாம். அந்த புண்ணியமான கங்கா நதியை தாண்டறதுக்காக தோ நௌஹு ஏஷாஹி ஆகதாக ஒரு போட், ஒரு தோணி வந்து கொண்டு வந்திருக்கப்பட்டிருக்கு, கப்பல் வந்து இருக்கு, அதுல ஏறி இந்த புண்ணியமான பரிபாவனமான இந்த கங்கா நதியை நம்ம கடக்கலாம் தாண்டலாம் என்று சொல்லி இந்த ராமருடைய வார்த்தையை கேட்டு விஸ்வாமித்ர முனிவருக்கு சந்தோஷமாயி எல்லா முனிவர்களையும் முனிகணங்களையும் கூட்டிந்து ஸ்ரீ ராகவர் லக்ஷ்மண சகிதமா அவர் எல்லாருமா அந்த கங்கா நதியை, புண்ணியமான கங்கா நதியை தாண்டினார். உத்தரம் தீரமாசாத்ய சம்பூஜ்ய ரிஷிகணாம் ததா கங்கா கூலே நிவிஷ்டாஸ்தே விஷாலாம் ததிருஷு புனிம். அப்ப அந்த கங்காவை தாண்டி உத்தர தீரத்துல வந்ததும் மகர்ஷி கணங்கள் எல்லாம் பூஜை பண்ணதுக்கு அப்புறம் கங்கா தீரத்துல அங்கேருந்து பார்த்தா விஷாலம் அப்படிங்கிற ஒரு புரி, ஒரு பட்டணம், ஒரு நகரத்தை கண்டார்கள். அப்போ தேவலோக சதிருஷமான அழகா இருக்குமாம் அந்த விஷால நகரம், அப்பேற்பட்ட தேவலோகம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி விஷால நகரம் இருந்ததாம். அதை பார்த்ததும் முனி சிரேஷ்டர் ஸ்ரீ ராகவர் எல்லாரும் சட்டுன்னு எழுந்து அருளினார். அதை பார்த்து ஸ்ரீராமர் கைய கூப்பிட்டு விஸ்வாமித்ரர்கிட்ட கேக்குறார், என்ன கேட்டார், கதரோ ராஜவம்சோயம் விஷாலாயாமா முனே ஸ்ரோதுமிச்சாமி பத்ரம் தே பரம் கௌதூஹலம் ஹிமே. முனிவரா, எனக்கு இந்த விஷால நகரத்தை பத்தி என்ன, யாராக்கும் இதை ஆண்டா ராஜவம்சம் எது, இந்த நகரம் ஆண்ட ராஜவம்சம் ஏதாக்கும், இத பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, கேட்கணும்னு ஆசையா இருக்கு, எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு நான் பிரார்த்திக்கிறேன் உங்கள்கிட்ட, நீங்கள் சொல்லித்தாங்கோ அப்படின்னு ஸ்ரீராமர் விஸ்வாமித்ரர்கிட்ட கேட்க, விஸ்வாமித்ரரும் விஷாலாயாஹ தத் புராதனம் ஆக்யாதும் சமாரேபே, அந்த விஷால நகரத்தை பத்தி அதனுடைய பூர்வ விருத்தாந்தத்தை பத்தி சொல்றதுக்கு தொடங்கினார். ஸ்ரூயதாம் ராமசக்ரஸ்ய கதாம் கதயத சுபாம் அஸ்மின் ஹி தேசே யத் விருத்தம் தத்வேன ஸ்ருணு ராகவ. ராமா கேட்டுக்கோ, இந்த இடத்துல முன்னாடி என்ன நடந்ததோ, இந்திரனை பத்தி உள்ள விஷயம், அந்த விருத்தாந்தத்தை எல்லாம் நான் விஸ்தாரமா சொல்லித்தரேன், கேட்டுக்கோப்பா. పూర్వం కృతయుగే రామాదితే పుత్రా మహాబలాః అదితేశ్చ మహాభాగవీర్యవంత సుధార్మికః. రామ ముందు కృతయుగతల దితి దేవియోడే పుత్రర్గల్ అదిబలవాన్గల్ మహాత్మ్యమైనవా தர்மிஷ்டர்களா இருந்தார்கள். ததஸ்தேஷாம் நரவ்யாக்ர புத்திராசீன் மகாத்மனாம் அமரா வித்வராசைவ கதம் ஸ்யாம நிராமயாஹ. அந்த சமயம் அவளுக்கெல்லாம் ஒரு யோசனை வந்துதான். என்ன யோசனை? அமராஹா, எப்படி மரணம் இல்லாத ஒரு தன்மை எப்படி அடையலாம்? நிராமயாஹ, ரோகமற்றவராக எந்த நோயும் இல்லாம எப்படி ஆகலாம்? விஜ்வராக ஏவ, விஜ்வராக அல்லவா, அதுதான் ரொம்ப முக்கியம். அப்படின்னா மனசுல துக்கம், மனோதுக்கம் ஏற்படாம எப்படி இருக்கலாம்? இந்த மூணு விஷயங்கள் தான். எதெல்லாம்? அமராக, நிராமையாக, விஜ்வராக. இந்த மூணு விஷயங்கள் இல்லாம எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற யோசனை வந்தது. அப்போ தேஷாம் சிந்தயதாம் ராம புத்திராசி விபச்சிதாம் க்ஷீரோதமதனம் கிருத்வா ரசம் ப்ராப்ஸ்யாம தத்ர வை. அப்படியெல்லாம் யோசிச்சுருக்கிறத ஒரு சட்டுல ஒரு உபாயம் தோணுதுப்பா. க்ஷீரோதமதனம் கிருத்வா, க்ஷீரோதமதனம் அந்த பார்க்கடலை கடைவது, அதுலேருந்து அமிர்தம் வந்தா அமிர்தத்தை நம்ம பிராப்ஸ்யாம சாப்பிட்டோமாகில் நிச்சயமா இதெல்லாம் கிடைச்சிடும். அவ ஆசைப்பட்ட ரோகம் இல்லாத தன்மை, துக்கம் மன துக்கம் இல்லாத தன்மை, மரணமே இல்லாத தன்மை கிடைச்சிடும் அந்த அமிர்தத்திலேருந்து. அப்படி இது வந்து ரொம்ப சுருக்கமா இந்த ஸ்லோகத்துல சொல்லிவிட்டா, மற்ற புராணங்கள்ல விஸ்தாரமா பார்க்கடலை கடையறது நம்ம கேட்டிருப்போம்லவா. இந்திரனுக்கு கர்வம் உண்டாயி துர்வாசன் முனிவர் வந்து மாலையை கொடுக்க, அந்த மாலையை அவமானம் பண்ற மாதிரி யானை மேல வைக்க, அத கோபப்பட்டு சாபம் கொடுக்கிறார். உனக்கு ஐஸ்வர்யங்கள் எல்லாம் குன்றக்கடவை அப்படின்னு சாபம் கொடுத்து அதுலேருந்து இவருக்கு ரொம்ப கஷ்டமாயி அது தெரிஞ்சு எப்படி இதுலேருந்து விடுபடலாம் என்று யோசிக்க பகவானே வழி கூறுறார் பார்க்கடலை கடைங்கோ அப்படின்னு. அப்போ அந்த உபாயத்தை ஒரே ஒரு ஸ்லோகத்துல இங்க வால்மீகி முனிவர் அழகா வர்ணிக்கிறார். தத்தோ நிச்சித்ய மதனம் யோக்த்ரம் கிருத்வா ச வாசுகிம் மந்தானம் மந்தரம் கிருத்வா மமந்தரமிதௌ ச ஸஹ. அந்த பார்க்கடலை கடையலாம் அப்படின்னு தீர்மானம் எடுத்து மந்தர பர்வதத்தை கடைக்கோலாக வைத்து மந்தானமாக வைத்து வாசுகி என்கின்ற சர்ப்பத்தை கயராகவும் எடுத்து கடையறாளாம். அததீர்கேண காலேன காலாக்னி சதிருஷம் விஷம் உததிஷ்டன் நரஸ்ரேஷ்ட ஹாலாஹலமிதி ஸ்ருதம். அப்போ ராமா, அப்படி இவா கடையற கடையற கடைய முதல்ல என்ன வந்தது தெரியுமோ? கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் பிரளயாக்னிக்கு துல்லியமா இருக்கக்கூடிய ஹாலாஹலம் விஷம், ஹாலாஹலம் என்கின்ற ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு விஷம் வந்ததுப்பா. சுராசுராஷ்டரண்யம் ஜக்முஹோ பகவந்தம் மகேஸ்வரம். அப்போ அந்த ஹாலாஹல விஷத்தினுடைய உக்ரதை இருக்குமே, அதனுடைய தாபம் சகிக்க முடியாம தேவர்களும் அசுரர்களும் என்ன பண்றது தெரியாம பகவான் பரமேஸ்வரனை சரணம் அடைந்தார்கள். அத தேவா மகாதேவம் சங்கரம் சரணார்த்தினஹ நத்வா பசுபதிம் ருத்ரம் த்ராஹி த்ராஹி துஷ்டு. அப்போ பரமசிவனை சரணமடைந்த அந்த தேவர்கள் அவளுக்கு நன்மை நடக்கட்டும் அப்படின்னு அவெல்லாம் பிரார்த்தனை பண்ணா. த்ராஹி த்ராஹி தி காப்பாத்துங்கோ காப்பாத்துங்கோ அப்படின்னு அவ பிரார்த்தனை பண்ண, ஏவம் தேஷு தேவேஷு தேவ தேவேஸ்வர பிரபு ராதுராசி ததோத்ரைவ சங்க சக்கர கதோ ஹரிஹி. அப்படி பிரார்த்தனை பண்ண சமயம் சாட்சாத் மகாவிஷ்ணு அங்க எழுந்தருளராம். சங்கதக்கிரகதோ ஹரிஹி, பிரம்மருத்ராதிகளுக்கெல்லாம் நியந்தாவா இருக்கக்கூடிய தேவேஸ்வரனா இருக்கக்கூடிய பிரபு பிரபுவா இருக்கக்கூடிய ஆத்தி மத்தியாந்த ரஹிதனா இருக்கக்கூடிய ஸ்ரீ மகாவிஷ்ணு சங்கசக்கர கதாதாரியாக அங்க எழுந்து அருளினார். அப்போ உவாச்சைனம் ஸ்திதம் கிருத்வா ருத்ரம் சூலதரம் ஹரிஹி ദൈവതൈസ്ത്വം പ്രാർത്ഥ്യമാനോ യത്പൂർവം സമുപാഗതം. മഹാവിഷ്ണു ശൂലപാണിയായ പരമേശ്വരനെ പത്ത് ചിരിത്തുണ്ട് എന്നാലാം. പൂർവം സമുപാഗതം യത് ദൈവതൈഹി ത്വം പ്രാർത്ഥ്യമാനഹ. ആദ്യം ഉണ്ടാന എതുവോ അത് വന്ന് ദേവർക്കാക ദേവർക്ക് എല്ലാരും പ്രാർത്ഥന പണ്ടാ. ഏനാ ആലാഹലം വിഷം എന്നോ ഉണ്ടാച്ചു അതെല്ലാം ദേവർക്ക് പ്രാർത്ഥന പണ്ടാ. പരമേശ്വരനെ പത്ത് മഹാവിഷ്ണു ചൊല്ലറ തത്വധീയം സുരശ്രേഷ്ഠ സുരാണാം അഗ്രജോഹിയത് അഗ്രപൂജാമിതി സ്മൃത്വ ഗൃഹാണേതം വിഷം പ്രഭോ. എതും പണക്കൂടിന ശക്തിയുള്ള കൂടുന്ന പരമേശ്വര നിങ്ങൾ എന്നുടിയ പ്രസാദം എന്ന് നനത്ത് ഇന്ന വിഷത്തെ മുതല്ല വന്ന പൂജയാക്കും. അഗ്രപൂജാമിതി സ്മൃത്വ മുതല്ല വന്ന പൂജ എന്ന് നനത്ത് എടുത്തുക്കോങ്കോ ഗൃഹാണ പരിഗിക്കോങ്കോ അപ്പം ചൊല്ല. സുരശ്രേഷ്ഠ തത്രൈ വാന്തരധീയത ദേവതാനാം ഭയം ദൃഷ്ട്വാ ദേവദേവോ മഹേശ്വരഃ ഹാലാഹലം വിഷം സർവം സഞ്ജഹാരാമൃതോപമം കൃത്വാൽപ്പപിണ്ഡം പാണിസ്തം തദ്വിഷം ഭഗവാൻ ഹരഹ. മഹാവിഷ്ണു ഇപ്പിടി ചെന്നതും ഉടനെ അന്തർദാനമാനാർ പരമേശ്വരനക്കും തൃപ്തിയാച്ച്. മഹാവിഷ്ണു ഭഗവാനെ ചൊല്ലാർ അവരുടെ പ്രസാദം എന്ന് നനത്തുക്കോ എടുത്തുക്കോങ്കോ ചെന്നതും இந்த பக்தஜனங்களுடைய பாவத்தையெல்லாம் இல்லாமாக்குறதுக்காகவும் தேவர்களுடைய கஷ்டங்களை ஒழித்து கட்டுறதுக்காகவும் ஹாலாகலம் அப்படிங்கிற அந்த விஷத்தை தன்னுடைய பாணிஸ்தம் அல்ப பிண்டம் அமிர்தோபமம் கிருத்வா அந்த விஷத்தை பூரா தன்னுடைய உள்ளங்கையில போட்டுண்டு சின்ன ஒரு அல்ப பிண்டம் சின்ன திருமண உருளையாக்கிண்டு அமிர்தோபமம் அந்த விஷத்தையே ஹாலாகலம் அப்படிங்கிற கொடூரமான விஷத்தையே அமிர்தோபமம் அமிர்தத்துக்கு சமமாக்கிண்டு அந்த விஷத்தை தத்விஷம் சஞ்சஹார அந்த விஷத்தையே சாப்பிட்டுட்டார் பரமேஸ்வரர். சர்வலோக ஹிதார்த்தாய பகவான் பரமேஸ்வர கண்டஸ்தமகரோத் பிராஷ்ய லீலாயாமரபூசித. அந்த சமயம் தேவன்மாரெல்லாம் கொண்டாடப்படுறார். அப்பேற்பட்ட பரமேஸ்வரன் பரமசிவன் எல்லா லோகங்களுக்கும் நல்லதுக்காக சர்வலோக ஹிதார்த்தாய எல்லா லோகத்துக்கும் நன்மை செய்யறதுக்காகவே அது வந்து லீலையா பிராசிய ஒரு லீலையாக அந்த விஷத்தை எடுத்துட்டாராம் விழுங்கினாராம். இன்னொட்டு என்ன பண்றாராம் கண்டஸ்தம் அகரோத்து கழுத்துல அப்படியே நிக்க வச்சுண்டார் அப்படின்னு. ததோ தேவா சுரா சர்வே பிரணம்ய விருஷபத்வஜம் மந்தரம் பூர்வவத் கிருத்வா மந்துரமிதௌஜஸ. தேவர்களும் அசுரர்களும் பரமசிவனை நமஸ்காரம் பண்ணி எல்லாரும் ஆனந்தத்துக்கு ஆழ்பட்டா அப்படின்னு பரமேஸ்வரர் எல்லாருக்கும் நன்மை பண்றதுக்காக அந்த விஷத்தை பருகினதும் எல்லாரும் திருப்தி அடைஞ்சார்கள். திருப்பி அவா மனந்தரமி முன்னாடி தவிர கொஞ்சம் கூட ஊக்கோட அந்த மந்திர பர்வதத்தை கடைய தொடங்கினான். மந்தானோ மந்தரோத்தம தத பர்வத மூலம் தூ பாதாளே து பிரவேசம். அப்போ என்னாச்சு இந்த கடையரா கடையா கடையரா பர்வதம் வந்து அந்த மந்திர பர்வதம் பாதாளத்துக்கு கீழ இறங்கி விடுத்து. சுரா சுராஷ்டேஷ்டாபிரம் கிளேஷ விஹ்வலாக ததோ தேவா சகந்தர்வாக துஷ்டுவர் மதுசூதனம். தேவர்களும் மசுரர்களும் என்ன பண்றதுன்னு தெரியாம மகாவிஷ்ணுவை ஸ்துதி பண்றாராம். த்வம் கதிர் சர்வபூதானாம் விசேஷேன திவௌகசாம் பாலயாஸ்மான் மகாயோகின் கிரிமூர்தம் கிரிமூர்தர்த்து மர்கசீம். யாராலையுமே மகாயோகின் அப்படின்னு பகவான கூப்பிடுறார். தேவர்கள் எல்லாம் என்ன பண்றது தெரியாம ஏன்னா மந்திர பரவல் கீழ் இறங்கி விடுத்து அது தூக்கறதுக்கெல்லாம் முடியாது கடையறதுக்கே வாழால முடியாது அது பகவானா வந்துதான் கடையறார். அப்படி இருக்கத்த பெயர்பட்ட மந்திர பர்வதம் கீழே அறிஞ்சு கொடுத்ததுனதும் தேவர்கள் எல்லாம் பகவானை நோக்கி பிரார்த்தனை பண்ற எங்களை காப்பாத்துங்கோ அஸ்மான் பாலய கிரிம் உத்தர்த்தும் அர்ஹசி. இந்த கிரியை இந்த பர்வதத்தை மேல ஓங்கறதுக்கு மேலோங்கிறதுக்கு நீங்கள் கருணை பொழியுங்கோ அப்படின்னு விஷ்ணு பகவானை பிரார்த்தனை பண்றா எல்லாரும். இது சுத்வா ஹிருஷிகேஷ கச்சபம் ரூபமாஸ்தித பர்வதம் பிருஷ்டத கிருத்வா வவ்ருதே கூர்மரு பதிருக்கு. சர்வேந்திரிய பிரேரகனான மகாவிஷ்ணு பகவான் இதை கேட்டு ஒரு கச்சபம் ரூபம் ஒரு ஆமையோடைய ரூபத்தை எடுத்துட்டு பர்வதத்துக்கு கீழே போய் கூர்மாவதாரம் எடுத்தவனாக அந்த மந்திர பர்வதத்தை தூக்கி விட்டார். ಸುರಾಸುರೈಃ ಅನಾಕ್ರಾಂತ ಉದ್ಗತೋಥ ನಗೋತ್ತಮಃ ನಗಾಗ್ರಂ ಪೀಡಯಾಮಾಸ ವಾಮಹಸ್ತೇ ಮಾಧವಃ. இப்படி அந்த பர்வத கூர்ம பகவான் வந்து உள்ள இறங்கி அந்த பர்வதத்தை தூக்கிவிட்டதும் இவளுக்கெல்லாம் சந்தோஷமாக மாதவன் அந்த மலையுடைய சிகரத்தை தன்னுடைய கையால பிடிச்சுக்கிறான். ஏன்னா மேற்கொண்டு இழுக்க அந்த மந்திர பர்வதத்தை கடையை கடையை கடையை கீழே போகவும் கூடாது, மேலுக்கும் போகக்கூடாது அப்படிங்கறதுனால கீழேன்னு கூர்ம பகவான் தாங்கி பிடிக்க கையை எடுத்துட்டு அப்படியே மந்திர பர்வதத்தினுடைய மேல ஒரு தாங்கு கொடுக்கிறார். மமந்த தேவதானாம் ச மத்யே நாராயணோ ஹரிஹி. நாராயணன் மகாவிஷ்ணு தேவர்களுடைய நடுவுல உட்கார்ந்து கடைஞ்சார். எப்படி கடைஞ்சார்? பேர்பட்ட மந்திர பருவத்தை அந்த தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் கடைய முடியலையா? அப்ப பகவானே அவதாரம் எடுத்துட்டு தேவர்களுடைய இடையிலையும் அசுரர்களுடைய இடையிலையும் வந்து பகவானே கடையறாராம். இவ்வாளுக்கு வேண்டி, அமிர்தத்துக்கு வேண்டி. எப்படி பக்ததாசன் பக்ததாசன் அப்படின்னு பகவானுக்கு சொல்றதுக்கு இதை விட பெரிய உதாரணமே வேண்டாம் அல்லவா? ஏன்னா பக்தனுக்காக, தேவர்களுக்காக, அசுரர்களுக்காக அவளுக்கு அமிர்தம் வேணும் என்று பகவானே கூர்மமாக அவதாரம் பண்ணி மேல கையை வச்சு கொடுத்து, அதுமல்லாம பரமேஸ்வரன் ஹாலாகல விஷம் எடுத்துக்கோங்கன்னு சிபாரிசு பண்ணி மேலும் கடையறத்துக்கு முடியலே அவளுக்கு எனர்ஜி ஊர்ஜம் இல்லைன்னு அவளுக்குள்ள பூந்து ஊர்ஜத்தை கொடுத்து தானாகவே அந்த மந்திர பர்வதத்தை கடையறார். அப்பேற்பட்ட பகவான் பக்ததாசன் தான். அத்த வருஷசகசிரேண ஜேஷ்டா நாமவராங்கனா உத்பபாதவராரோஹா சாக்ரதேரேவ கல்பிதா. அதுல இருந்து நிறைய ஆயிரம் சம்வத்சரங்களுக்கு அப்புறம் தன்வந்தரி, பாரிஜாதம், ஐராவதம் போன்றவைகள்லாம் அங்கில இருந்து வருது. சர்வாங்க சுந்தரி, சர்வ மனோகரிமான ஸ்திரீ ரூபம் எடுத்துட்டு ஜேஷ்டா நாம உட்பாத்த ஜேஷ்டா பகவதி அப்படிங்கிற ஒரு தேவி வந்து வெளியில வரா. அபவத் பாரிஜாதாக்கியோ விரக்ஷ இந்திராய கல்பிதா காமது சுரபிஷாபிரத சதுர்தந்தோ மகாகஜ. இந்திரனுக்கு வேண்டி நாலு கொம்பனான ஐராவதம் அப்படிங்கிற பெரிய யானை வருது. பாரிஜாதம் அப்படிங்கிற ஒரு விரக்ஷம் உண்டாச்சாம். மனசினால நினைத்து சுரபி அப்படிங்கிற பசு உண்டாச்சு. மேலும் இப்படி ஆயிரம் ஆண்டுகள் பண்ணி பண்ணி பண்ணி லாஸ்ட்ல தன்வந்தரி மூர்த்தி வந்தார். ஆயுர்வேதம் அப்படிங்கிற ஆயுர்வேதமயக ஆயுர்வேதம் அப்படிங்கிற மூர்த்தீகரிச்சனா இருக்கக்கூட தன்வந்தர மூர்த்தி கையில ஒரு கமண்டலு எல்லாம் வச்சுன்னு தண்டோட அவர் வரார். கூடவே திவ்ய தேஜ சார்ந்த அப்சரஸ்திரீகளும் வரலாம். இப்படி ஸ்ரீரத்னங்கள் உண்டாச்சு, அப்சர ஸ்திரீகள் உண்டானார்கள். அந்த பார்க்கடல்ல இருந்து என்னெல்லாம் வந்தது அப்படிங்கறது நிறைய சொல்ற. 60 கோடி சங்கைகள், 60 crores, அவ்வளோ அப்சர ஸ்திரீகளும் அந்த பார்க்கடல்ல இருந்து வந்தாராம். தேவர்களுக்கெல்லாம் அப்படி அவள ஒவ்வொரு ஆளா தேவர்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்கறா. ந பிரதி கிருணந்திஸ்மம். அந்த ஸ்திரீகளை எல்லாம் தேவர்களுக்கெல்லாம் சந்தோஷம். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு சித்தி ஏற்படுறது தான் அர்த்தம் இதோட. வருணஸ்ய தத கன்யா வாருணி ரகுநந்தன. அதுக்கப்புறம் வருண தேவனுடைய பெண்ணான வாருணி அப்படிங்கிறவள் ஒரு கணவரை வேணும் என்று அந்த பதிவிரத்தையா இருக்கக்கூடிய அவள் அந்த பார்க்கடலிருந்து பொங்கி வந்தாளாம். அப்போ யாரு இவருக்கு கணவன் ஆவா அப்படின்னு பாக்கிறத திதி தேவியுடைய புத்திரர்கள் வருணபுத்திரியை வந்து அங்கீகரிக்கலையா, இல்லை வேண்டாம் அப்படின்னு தோணுது. அதே சமயம் அதிதி தேவியுடைய புத்திரர்கள் அவளை சுவீகரித்திருந்தா அப்படின்னு சொல்ல, அதே நாள திதியோடைய புத்திரர்கள் அசுரர்கள் என்றும் அதிதியுடைய புத்திரர்கள் சுரர்கள் என்றும் சொல்லப்படுறது வழக்கம். அதுல இருந்துதான் சொல்லப்படுறது வருணபுத்திரியை கிருஹணாத்து விவாகம் பண்ணியிருந்தாலும் ரொம்ப சந்தோஷமா அதிதி தேவியோடைய புத்திரர்கள் சந்தோஷமானார்கள். மேலும் அதுல இருந்து உச்சேஸ்வரர் அப்படிங்கிறதும் சந்திர பகவான் போன்றது குதிரை இப்படி மகாதேவனுக்கு ஒவ்வொன்றும் சந்திரனை கொடுக்க இப்படி என்னெல்லாம் வருதோ அதெல்லாம் ஒவ்வொரு தேவர்களுக்கா கொடுத்துட்டு வந்தார். அதுக்கப்புறம் சர்வாபரண பூர்வாங்கி சர்வலட்சண லட்சிதா மகுடாங்கத சித்ராங்கி நீல கஞ்சிதமூர்தஜா குஞ்சிதமூர்தஜா. அழகான ஆபரணங்கள் எல்லாம் போட்டுண்டு பூரமா விளங்கக்கூடிய சுபலட்சணங்கள் திகழ்ந்தவளான கிரீடம், தோல்வளைகள் எல்லாம் போட்டுண்டு கேசபாஷத்தோட அழகான கட்டியா இருக்குமா அவன் கேசபாஷத்தோட முத்து மாலைகள் எல்லாம் போட்டுண்டு சதுர்புஜா தேவி பத்மஹஸ்தா அவளா நனா கையில தாமரைகள் வைத்து நாலு கைகளோட அழகான பிரகாசமுடைய முகத்தோட சாச்ச தேவி ததோத்பன்னா பத்மா ஷேர்லோக பூஜிதா சா பத்மா பத்மநாபஸ்ய யயௌவக்ஷஸ்தலம் ஹரேஹே. அப்பேற்பட்ட ஆவிர்பவித்த அந்த தேவி அந்த அம்பாள் எல்லாராலையும் பூஜிக்க கூடின மகாலட்சுமி தாயாரே தான் அந்த அம்பாள். அந்த மகாலட்சுமி தாயார் என்ன அச்சா அந்த தாயார் வந்ததும் சா பத்மா பத்மநாபஸ்ய சா பத்மா அந்த மலர் மங்கை வந்து பத்மநாபஸ்ய யயௌவக்ஷஸ்தலம் ஹரே. அந்த ஸ்ரீ பத்மநாபனுடைய மகாவிஷ்ணுவோடைய திருமார்பையே அடைஞ்சாள் அந்த மகாலட்சுமி தாயார் என்று மகா ஸ்ரீ லட்சுமி நாராயண கல்யாண வைபோகம் இந்த ஸ்லோகத்துல சொல்றா. ஒரு தடவையோட சொல்றேன், சாச்ச தேவி ததோத்பன்னா பத்மா ஷீர்லோக பூஜிதா சா பத்மா பத்மநாபஸ்ய யயௌவக்ஷஸ்தலம் ஹரே. லட்சுமி நாராயண சுவாமின ஜெய். மேலும் அதுக்கப்புறம் அந்த கல்யாண வைபோகம் பூர்த்தியானதும் அங்கேருந்து என்ன வந்தது, உத திஷ்டன்னர சிரேஷ்ட ததைவா அமிர்த உத்தமம். அதுக்கப்புறம் அமிர்தம் வந்துடுத்து. இதுக்காக தானே எல்லாரும் காத்துன்னு இருக்கா, இதுக்குதானே பார்க்கடலையே கடைய தொடங்கினா. அப்பேற்பட்ட அமிர்தம் வந்துதான். அமிர்தம் வந்ததும் என்னாச்சு, அமிர்தத்துக்கு வேண்டி சண்டை உண்டாயிடுத்து. குலக்ஷயா ஆசீது, குலத்தையே அழிக்க கூடினதான சண்டை, பெரிய சண்டை ஆயிடுத்து. அப்போ திதியோடைய புத்திரர்கள் அசுரர்களை அதிதியோடைய புத்திரர்கள் எல்லாரும் என்ன பண்ணி விட்டா, கொன்னு போட்டு விட்டா. இப்படி அசுரர்கள் இப்படி பண்றது அவா சீட் பண்ணாலவா, அதனால அதிதியோடைய புத்திரர்கள் திதியோடைய புத்திரர்களை புத்திரர்களான அசுரர்களை அசூதயன் வதம் பண்ணி விட்டா. ஏகதோ வியாகமன் சர்வே யசுரா ராட்சசை சஹ யுத்தமாசீன் மகாகோரம் வீரத்ரைலோக்யமோகனம். வீரா அசுரர்கள் எல்லாரும் ராட்சசர்கம் கூடி ஒரு வாகத்துல நின்றுந்தா. அது என்னாச்சுன்னா சொல்றேன், இவெல்லாம் நின்றுந்திருந்தா மூணு லோகத்தையும் பிரமிக்க கூடின ஒரு யுத்தம் உண்டாச்சுப்பா. யதா க்ஷயம் கதம் சர்வம் ததா விஷ்ணு மாபல அமிர்தம் சோகரத்தூர்ணம் மாயாமாஸ்தாய மோகினி. அப்போ இந்த அசுரர்கள் வந்து அமிர்தம் கிடைச்சதும் உங்களுக்கு மட்டும்தான் வேணும் அப்படிங்கிற அந்த ஒரு கர்வம் இருந்ததே இல்லையோ, அந்த கர்வத்தை இல்லாம பண்றதுக்காக சாட்சாத் மகாவிஷ்ணு சீக்கிரமா எல்லாரையும் மயக்க கூடினது. மாயா மாஸ்தாய மோகினியும் மாயையை எடுத்துண்டு ஆச்சரியமான ஸ்திரீ ரூபத்தை எடுத்துண்டு அந்த அமிர்தத்தை எடுத்துண்டு போயிட்டா. ஏ ததாபிமுகம் விஷ்ணு அக்ஷயம் புருஷோத்தமம் சம்பிஷ்டாத்தே ததா யுத்தே விஷ்ணுனா பிரப விஷ்ணுனா. அப்போ அந்த மகாவிஷ்ணு மகாவிஷ்ணுவை எதிர்த்துண்டு இவெல்லாம் வந்தாலும் அந்த சாட்சாத் சர்வ சக்தனான அந்த விஷ்ணு பகவான் பிரப விஷ்ணுனா அப்படின்னு சொல்றோமே, இது வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலயும் வருது. பிரப விஷ்ணுனானா சர்வசக்தனா இருக்கக்கூடியவர் விஷ்ணு பகவான். அந்த அவர்கள் கூட யுத்தம் போட்டு அவளை எல்லாம் தோக்கடிச்சுட்டார். அந்த அசுரர்கள் எல்லாம் மாண்டார்கள். அதிதேராத்மஜா வீராதிதே புத்ராணி ஜக்னிரே தஸ்மின் கோரே மகாயுத்தே தைதே ஆதித்யோர் பிருஷம். தேவாசுரர்கள் கூட இந்த போர் ஏற்பட்டதே இல்லையோ, அதனால அதிதி புத்திரர்கள் திதி புத்திரர்களை எல்லாரையுமே ஒண்ணு கூட விடாம எல்லாரையுமே கொன்னு போட்டுட்டா. அப்போ தேவேந்திரன் திதி புத்திரர்களுடைய அந்த அசுரர்கள் இனாமானதும் ராஜ்யத்தை அடைந்து சந்தோஷமானார்கள் அந்த தேவேந்திரன். திதி புத்திரர்கள் கூட திதி புத்திரர்கள் எல்லாரும் போயிட்டா அப்போ அதிதி புத்திரர்கள் மட்டும்தானே இருக்கா. அப்ப தேவர்கள் எல்லாம் சந்தோஷமானார்கள். திருப்பி அவளுடைய உலகம் கிடைச்சது, அமிர்தமும் கிடைச்சது. அப்படி அந்த உலகத்தை ஆண்டுண்டு வந்தார்கள் என்று சொல்லி இந்த அழகான பார்க்கடலை கடையக்கூடின க்ஷீரோத மதனம் அப்படிங்கிற சர்க்கம் பூர்த்தி. இத்தியார்ஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவியம் பாலகாண்டே பஞ்சதச்சத்வாரிம்சத் சர்கஹ ஜானகீகாந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம. மேலும் இந்திர கிருத்த திதி கர்ப்பச்சேரகா, அதாவது இந்திரன் திதியோடைய கர்ப்பத்தை துண்டு துண்டா நறுக்கிற ஒரு கதை அடுத்த சர்க்கத்துல சொல்ற. அதேஷு தேஷு புத்திரேஷு திதி பரம துக்கிதா மாரீசன் காஷ்யபம் ராம பர்த்தாரமிதம் அப்ரவீத். ராமா, திதி தேவியானவள், அவ அதிதி தேவியோட புத்திரர்கள் அசுரர்கள் அவ மாண்டாரே இல்லையோ, அதனால ரொம்ப துக்கம் ஏற்பட்டு கொடுத்து அவ அம்மாக்கு. ஏன்னா என்னதான் குழந்தை அசுரனா இருந்தாலும் கூட அவ குழந்தை அவ பெற்றெடுத்த குழந்தை இல்லையோ, அதனால அம்மாக்கு துக்கமா தானே இருக்கும். ரொம்ப துக்கமா ஏற்பட்டு நேர கணவரான மாரீச்சம் காஷ்யபம் மரீச்சி புத்திரனான காஷ்யப பிரஜாபதி கிட்ட வந்து இப்படி சொன்னா. என்ன சொன்னால், இப்ப என்ன சொல்ற, திதி தேவி காஷ்யப பிரஜாபதி தன்னுடைய கணவரான காஷ்யப பிரஜாபதி கிட்ட வந்து இப்படி சொல்ற, ஹத புத்ரா அஸ்மி பகவன் தவ புத்திரேர் மகாபலைஹி சக்கரஹந்தாரம் இச்சாமி புத்திரம் தீர்க தபோர்ஜிதம். பகவானே, அதிபலசாலிகளான உங்களுடைய புத்திரர்கள் எங்களுடைய என்னுடைய குழந்தையை இல்லாம பண்ணிவிட்டா, இப்படி ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்பேற்பட்ட அந்த சக்கரனை அந்த இந்திரனை வதிக்கிறதுக்குன்னு ஒரே ஒரு புத்திரன் எனக்கு வேணும், அதுக்கு அருள் பண்ணுங்கோ அப்படின்னு வரம் கேக்குறா. என்ன வரம், அசுரர்கள் எல்லாரும் மாண்டுட்டா எப்படின்னா சுரர்கள்னால, அந்த இந்திரன் தானே தலைவனா, சக்கரன் தானே தலைவனா இருக்கா, அப்பேற்பட்ட அந்த சக்கரனை வதம் பண்ணக்கூடிய ஒரு தேஜஸுடைய ஒரு புத்திரன் எனக்கு வேணும், அதுக்கு அருள் பண்ணுங்கோ என்று கேட்க, அதுக்கு வேண்டி நான் தபஸ் பண்றேன், அது ஆசைப்படுறேன், அதுக்கு வேண்டி என்ன வேணாலும் தபஸ் பண்றேன், எனக்கு கர்ப்பம் தந்து அருள் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி, எப்படித்த குழந்தைன்னா இத இந்திரனுக்கே காலனாக இருக்கக்கூடிய ஒரு குழந்தை ஆசீர்வாதம் பண்ணணும்னு கேட்க, தஸ்யாஸ்தத்வஜனம் ஸ்ருத்வா மாரி சக்ராஷ்யவர்த்ததாம் பிரத்யுவாசம் ஹா தேஜாதிகம் பரம துக்கிதாம். அப்போ மரீச்சி புத்திரனான மகா தேஜஸ்வியமான காஷ்யப பிரஜாபதி இதை கேட்டுட்டு ரொம்ப துக்கமா இருக்கக்கூடிய திதி தேவிட்ட பதில் சொல்றார். என்ன சொன்னார், ஏவம் பவது பத்ரம் தே சுஜர் பவ தபோதனே ஜனயிஷ்யதி புத்திரம் தம் சக்ரஹந்தாரமாகவே. அம்மா, நீ தபஸ்தை தனமாக கொண்டவளே அப்படிங்கிறா, தபோதனே தபஸையே கை தனமாக, நம்மளுக்கெல்லாம் பைசா அப்படின்னா சாதா தனம் இருக்கும் அல்லவா, அந்த திதி தேவிக்கு தபஸையே கை கொண்டவள் அப்படின்னு கூப்பிடுறான். அதே மாதிரி நடக்கட்டும், நீ என்ன கட்டியோ அதே மாதிரி நடக்கட்டும்மா, உனக்கு தே பத்ரம் உனக்கு க்ஷேமம் உண்டாகட்டும். நீ யுத்தத்துல இந்திரனை வதம் பண்ணக்கூடிய ஒரு புத்திரனையே நீ பெற்றெடுப்பாயமா, நீ வந்து சுஜிஹி பவ சுஜித்வமா இரு அப்படின்னா என்னது, தூய்மையா இருமா, பூர்ணே வருஷ சஹசிரே தூ சுச்சர் யதி பவிஷ்யசி புத்திரம் த்ரைலோக்கிய பர்த்தாரம் மத்தத்வம் ஜனயிஷ்யசி. நீ வந்து வருஷ சஹசிரே ஆயிரம் சம்வத்சரங்கள் தகையும் வரைக்கும் சுச்சிஹி தூ அப்படின்னா ரொம்ப சுச்சியா சுஜித்வமா தோஷரஹிதமா இருக்கணும்மா அப்படி இருந்தையாகி, இந்த மூணு உலகத்திலையும் மூணு உலகத்தையே ஆளக்கூடிய ஒரு புத்திரன் உனக்கு கிடைக்கும், அதுல எந்த தோஷமும் வரப்படாதமா சுஜியா இருக்கணும் இப்படின்னு சொல்லி அருள் பண்ணதுக்கு அப்புறம் அவருடைய அந்த காஷ்யப பிரஜாபதி என்ன பண்றார், தாமா லப்யததி உத்வாச தபசே உனக்கு நல்லது உண்டாகட்டும் அப்படின்னு தலையில அப்படியே தலோடி விடுறாராம். அப்படியே தட்டி விட்டு நீ தபஸுக்கு போமா அப்படின்னு சொல்லி அந்த திதி தேவியும் தபஸ் பண்ண துணிஞ்சுட்டா. அதிகோரமான தபசம் குஷப்ளவனமாசாத்ய தபஸ்தே பே சுதாருணம். அந்த திதி தேவி சந்தோஷம் அடைஞ்சா, ஏன்னா அந்த வரம் கிடைச்சு கொடுத்து தபஸ் பண்ணினா கண்டிப்பாக எனக்கு ஒரு புத்திரன் பிறந்து விடுவார், அந்த இந்திரனையும் வதம் பண்ணக்கூடிய ஒரு புத்திரன், இந்த மூணு உலகத்தையும் ஆளக்கூடிய ஒரு புத்திரன் கிடைச்சிடும்னு சந்தோஷமாக தபஸ் பண்ண தொடங்கிவிட்டா. தபஸ்தஸ்யாம் ஹி குர்வந்த்யாம் பரிச்சரியாம் சகாரஹ சஹஸ்ராக்ஷோ நர சிரேஷ்ட பரயா குணசம்பதா. அவள் தபஸ் பண்ணிருக்கிறத சஹசிராட்சனான இந்திரன் அம்மாவை வணங்கி அம்மாக்கு வேண்ட பரிசாரம் கரிங்கரியம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காராம். இந்திரனை வதம் பண்றதுக்கு தான் அம்மாவே தபஸ் பண்றா, ஆனாலும் அம்மா பண்றா அப்படிங்கறதுனாலே கைங்கரியம் பண்றதுக்கு இந்திரன் வந்துட்டார். அக்ரிங்குஷான் காஷ்டமபஹ ஃபலம் மூலம் ததைவ ச ந்யவேதயத் சஹஸ்ராக்ஷஹ யச்சான்யதவிகாம்ஷிதம். எப்படி கைங்கரியம் பண்றாராம் தேவேந்திரன் வந்து, அக்னி தீயை கொடுத்து, குஷான் தர்பபுல்லை கொடுத்து, காஷ்டம் விறகை கொடுத்து, அபஹா ஜலத்தை கொடுத்து, பலம் சாப்பிடக்கூடிய கனி பல பழங்கள் எல்லாம் கொடுத்து, அதே மாதிரி மூலம் ச கிழங்கு வர்க்கங்கள் எல்லாம் கொடுத்து, அம்மாவுக்கு என்னென்னலாம் வேணுமோ அந்த தபஸ் பண்ணக்கூடிய கைங்கரியம் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அந்த இந்திரன் பண்ணினாராம். காத்திர சம்வஹனை சைவ சமாபனயனை ததா சக்கர சர்வேஷு காலேஷு உதிதிம் பரிசசாரஹ. இதெல்லாமே இந்திரன் தன்னுடைய தேகத்தால பண்ணக்கூடிய கைங்கரியம் எல்லாம் பண்ணி திதிய தேவிக்கு, திதி அம்மாக்கு களைப்பு தெரியாம இருக்கிறதுக்கு தாசிய விருத்தியை பண்ணிண்டும் இந்திரன் வந்து அம்மாவை எந்த களைப்பும் இல்லாம ரொம்ப பத்திரமாக பார்த்திருந்தாராம். அத வருஷ சஹசிரே தூதசானே தசோனே ரகுநந்தன திதி பரமசம் பிரீதா சஹசிராட்சமதா பிரவீத். அப்போ ஆயிரம் ஆண்டுகள் அல்லவா, ஆயிரம் சம்வத்சரங்கள் தபஸ் பண்ணனும் கஷ்யப மகர்ஷி சொல்லியிருக்கார் திதி தேவிட்ட. அப்போ அதுக்கு அந்த ஆயிரம் சம்வத்சரம் முடியறதுக்கு இனியும் 10 வருஷம்தான் இருக்கு. தசோனே வருஷ சஹசிரே அப்படிங்கிற 10 வருஷம் தான் பாக்கி, அது கழிஞ்சா ஆயிரம் சம்வத்சரம் பூர்த்தியாகி ஒரு குழந்தையை கிடைக்க போறது திதி தேவிக்கு. அப்படி அந்த 10 வருஷம் நிக்கிற சமயத்துல திதி தேவிக்கு இந்திரனை பார்த்து, சஹசிராட்சனை பார்த்து சந்தோஷம் அடைஞ்சா. ஏன்னா இப்படி ஒரு கைங்கரியம் பண்றாரு, யாருக்குதான் மனசு அழியாது. அப்ப இந்திரனை பார்த்து சொல்றாராம், யாச்சிதேன சுரஸ்ரேஷ்ட பித்ரா தவ மகாத்மனா வரோ வருஷ சஹஸ்ராந்தே மம தத்தா சுதம் ஹிருதி. தேவராஜா அப்படின்னு குழந்தை கூப்பிடுறான், நான் வந்து ஒரு பிள்ளையை உத்தேசம் பண்ணிதான் பிரார்த்தனை பண்றேன், உன்னுடைய அப்பாட்டேந்து 1000 வருஷங்கள் பூர்த்தி ஆனதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு குழந்தை கிடைக்கும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணியிருக்கார், அதுக்கு ஒரு 10 வருஷம் தான் இருக்கு. அப்படி இருக்கிறத நீ என்னுடைய பிரார்த்தனைக்கு ரொம்ப உபகாரமா இருக்கே, உனக்கு மங்களம் உண்டாகட்டும்பா. அதுக்கப்புறம் உனக்கு ஒரு தம்பி கிடைக்க போறா இல்லவா, அவசிஷ்டானி பத்ரம் தே பாதரம் தச்சதே ததஹ. இப்படி 10 வருஷம் கூட கழிஞ்சு கொடுத்துனா உனக்கு ஒரு தம்பி வரப்போறாம்பா. தமஹம் த்வத்கிருதே புத்ரம் சமாதாஸ்யே ஜயோத்சகம் த்ரைலோக்ய விஜயம் புத்ரம் சஹபோக்ஷசி விஜ்வரஹ. ஜெயத்துக்காகவே ஜயோத்சுகம் தம் புத்ரம் த்வத்கிருதே அஹம் சமாதாஸ்ய, அதாவது அந்த ஜெயத்துக்கு வேண்டியே நினைக்கக்கூடிய அந்த புத்திரனை நான் உனக்கு சமாதாசிய அவனுக்கு அர்ப்பணம் பண்ண போறேன்பா. இந்த மூணு உலகத்திலையும் ஜெயிக்கக்கூடிய அந்த புத்திரனை, ஒரே ஒரு புத்திரன் மட்டும்தான் இருக்கப்படும் நினைச்சுட்டு இருக்கேன், ஆனா எனக்கு இப்ப அது போயிடுத்து, நீங்க ரெண்டு பேருமா சேர்ந்து இந்த உலகத்தை ஆளுங்கோ. அப்ப என்ன தெரியாது, இதுல தபஸ் பண்ணி தபஸ் பண்ணி ஏதோ தபஸ் வந்து துர்புத்தியாலதான் திதி தேவி பண்றா, ஒரு குழந்தையே வெல்லறதுக்காக இன்னொரு குழந்தைய பெத்துக்கிறா அப்படிங்கிற மாதிரிதான் வருது இல்லவா. ஆனா தபஸ் பண்ணி தபஸ் பண்ணி தன்னுடைய மனசுல இருக்கக்கூடிய அந்த மலம் கெட்ட சிந்தனை மாறி இப்ப என்ன வந்துடுத்து, இந்திரா நீங்க ரெண்டு பேருமா சேர்ந்த நீயும் உன்னுடைய தம்பியுமா சேர்ந்து இந்த உலகத்தையே ஆளுங்கோப்பா அப்படின்னு தோணுது எனக்கு, அந்த கெட்ட சிந்தனை போயிடுத்து அப்படின்னு திதி தேவி சொல்ல, மேலும் சொல்றா இப்படி இந்திர தேவன் சொன்னதும் சொன்னதுக்கு அப்புறம் ரொம்ப டயர்டு திதி தேவி, ரொம்ப களைப்பா இருந்தா அப்படியே நித்ரையா பகிருதா தேவி பாதோ கிருத்வா சீர்ஷதா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அப்படியே பேரானந்தம். ஏன்னா தன்னுடைய பிள்ளைகிட்டே சொல்லிட்டோம், நம்ம எதுக்காக தபஸ் பண்றோம், தபஸ்னால என்ன பலன், அந்த பலன் எதுக்காக நான் எதிர்பார்த்தேன், இப்போ என்னுடைய மனதுல என்ன இருக்கு எல்லாம் சொல்லிட்டா கலை அந்த மனசுல இருந்த பாரமும் தீர்ந்து கொடுத்து அப்படியே கலைப்புனால அப்படியே தூங்குறானா. சூரியன் ஆகாச மத்தியத்துல இருக்கிற சமயத்துல அப்படியே தூங்கி தூங்கி காலில் பட்டு கொடுத்து, நித்ரையா பாதவும் சீஷதா, காலடிகள் தலையுடைய தலை வந்து முற்றா மாதிரி வச்சிருந்து அப்படியே தூங்கி விட்டா, தெரியாம தான் அறியாமலே தூங்கி விட்டா திதி தேவி. இது சரின்னு சொன்னா அவர் சொல்லியிருக்கார் அல்லவா, காஷ்யப பிரஜா சுச்சியா இருக்கணும், தோஷம் இருக்கப்படாது, தூங்கிறது தோஷமாக்கம் தபஸ்ல அப்படிங்கறது ஒரு வியவஸ்தை. அதுக்கப்புறம் என்னாச்சாம், திருஷ்டுவா தாம் சுச்சீம் சக்ரஹா பாதயோ ஹிருதமூர்த்தஜாம் சிதஸ்தானே கிருதௌ பாதௌ ஜஹாஸ ச மும்மோத ச. தேவேந்திரன் இதை பார்த்தா என்னதான் இருந்தாலும் அம்மா அப்படியெல்லாம் சொன்னா, ரெண்டு பேருமா சேர்ந்து தபஸ் ரெண்டு பேருமா சேர்ந்து இந்த உலகத்தை ஆளலாம் சொன்னா, ஆனா இப்படி தூங்கறத பார்த்ததும் தேவேந்திரனுக்கு ஒரு தோற்றம் வந்துதான், என்னது ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது இந்திரனுக்கு. சட்டுனதுக்கு அப்புறம் என்ன பண்ணிவிட்டார் இந்திரன், கர்ப்பம் ச சப்ததாராம சிச்சேத பரமாத்மவான். அந்த இந்திரன் இந்த திதி தேவியோடைய அம்மாவுடைய கர்ப்பத்துக்கு உள்ள போயிட்டாராம், பிரவேசம் பண்ணி அந்த கர்ப்பம் இருக்குமே ஒரு குழந்தைய, ஒரு 10 வருஷம் கழிஞ்சு அந்த குழந்தைய வெளியில வரப்போறது, அந்த குழந்தையை அந்த கர்ப்பத்தை சப்ததா சிச்சேத 7 முறித்தாராம். வித்யமானத்ததோ கர்ப்போ வஜ்ரேண சதவர்வணா ருரோத சுஸ்வரம் ராம ததோ திதிர புத்யத. அந்த வஜ்ராயுதத்தால இப்படி 7 அந்த ஒரு கர்ப்பத்தை 7 பிரித்ததும் அதுல இருக்கக்கூடிய குழந்தை இருக்குமே ருரோத சுஸ்வரம் ராம, உள்ள இருக்கிற அந்த குழந்தைகள் கத்தரதாம், அழுது அழறது சத்தம் போட்டு அழறதாம். அதனால திதி தேவி தூக்கத்துல இருந்து எழுந்துட்டா, அபுத்தியத எழுந்துட்டா, எழுந்து பார்த்தா மாருரோத மாருரோத இதி கர்ப்பம் சுக்ரோபியபாஷத விவேதஜ மகா தேஜா ருதந்தபி வாசவ. இந்திரன் சட்டுன்னு சொல்றா, அழாதேங்கோ அழாதேங்கோ, மாருதஹ மாருதஹ, அழாதேங்கோ அழாதேங்கோ அப்படின்னு கர்ப்பத்துல இருக்கக்கூடிய அந்த 7 குழந்தைகளுக்கும் சொல்றத இப்படி ரொம்ப கல்லஞ்சக்காரனான இந்திரன் அந்த அழுதுன்னு இருக்கிற குழந்தைகளை பார்த்து இப்படி சொல்றா, சொல்றத இதெல்லாம் திதி தேவிக்கு தெரியாது. திதி தேவி என்ன சொல்றா, நஹந்தவ்யோ நஹந்தவ்ய இத்தேவம் திதிர பிரவீத் நிஷ்பபாத ததஷக்ரோ மாதுர்மஜன கௌரவாத். திதி தேவி சட்டுன்னு சொல்றா, ஹந்தவ்யஹாரஹ ஹந்தவ்யன அப்படின்னு, கொல்லாதேடா கொல்லாதே அந்த குழந்தைகளை கொல்லாதே அப்படின்னு சொன்னதும் இந்திரன் அம்மாவுடைய பேச்சு கேட்டு வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து, வச்சன கௌரவாது அம்மையுடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து நிஷ்பபாத அந்த கர்ப்பத்துக்குள்ள இருந்த அந்த இந்திரன் வெளியில சாடினாராம். பிராஞ்சலிர் வஜ்ர சகிதஹ திதிம் சக்ரோப்யபாஷத அசுசிர் தேவி சுப்தாசி பாதையோ கிருதமூர்த்தஜா. இந்திரன் வஜ்ராயுதத்தையும் கையில வைத்தண்டு கைய ரெண்டும் அஞ்சலி பண்ணிண்டு கைய ரெண்டும் கூப்பிண்டு திதி தேவிட்ட சொன்னான், தேவி அம்மா நீங்கள் வந்து காலை தொட்டு உங்களுடைய தலை காலில் தொடர மாதிரி படுத்துருந்தேன், அது அசுத்தியா இருக்கக்கூடியது, நீங்க தூங்கி விட்டேன், அதை பார்த்துட்டு எனக்கு அந்த அவசரத்துல தது அந்தரம், அந்த அவசரத்துல நான் இந்த ஒரு வேலையை பண்ணி விட்டேன்மா, உங்களுடைய தனந்தரமகம் லப்துவா சக்கர ஹந்தாரமாகவே அபிந்தம் சப்ததா தேவி தன்மேத்தம் சந்துமர்ஹசி. என்னை வதம் பண்ணக்கூடிய அந்த சிசு என்ன கொல்லறதுக்காக சக்கரஹந்தாரம், அதற்காக தானே நீங்கள் தபஸ் பண்ணினேன், அந்த குழந்தைய நான் 7 வெட்டி விட்டேன்மா, என்னுடைய இந்த வேலைக்கு நான் பண்ண தப்புக்கு என்னை சந்து மர்ஹசி மன்னிப்பா மன்னிங்கோ அப்படின்னு பிரார்த்தனை பண்றா. அப்படி மன்னிங்கோன்னு இந்திரன் அந்த திதி தேவி முன்னாடி கையை கூப்பிண்டு சொல்றார். அதோட இந்த சப்தம் பூர்த்தி. இத்யார்ஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவ்யே பாலகாண்டே சச்சத்வாரிஷத் சர்கஹ ஜானகீகாந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம. மேலும் அதிதி தேவி என்ன பண்றா அப்படிங்கறது அடுத்த சர்கம். சப்ததாத்து கிருதே கர்ப்பே திதி பரம துக்கிதா சஹசிராட்சம் துராதர்ஷம் வாக்கியம் சாணுமயா பிரவீத். தன்னுடைய கர்ப்பத்துல இருக்கக்கூடிய குழந்தைகளை 7 கண்டித்தானே இல்லவா வெட்டினானே அப்படி திதி தேவி ரொம்ப துக்கத்தோட இந்திரனை பார்த்து சொல்றா. என்ன சொன்னா, மமா அபராதாத் கர்ப்போயம் சப்ததா விபரீகிருதஹ நாபராதோஸ்தி தேவேஷ தவாத்ர பலசூதனப்பா. பலசூதன பலாசுரனை வதம் பண்ணின தேவராஜா, என்னுடைய இந்த கர்ப்பத்துல நீ 7 துண்டா வெட்டினாயே, அது உன்னுடைய தப்பல்லாப்பா, மமா பராதார் மம அபராதார், அது என்னுடைய குற்றம்தான், நான் தூங்கினேனே அசுத்தம் வருத்திட்டேனே, அதனால என்னுடைய குற்றத்தினாலதான் இந்த பலன் எனக்கு கிடைச்சிருக்கு, அதனால உண்மையில தவ அபராதான் தான் அஸ்தி, உண்மையில எந்த அபராதமும் இல்லைப்பா. ప్రియం త్వత్ కృతమిచ్చామే మమ గర్భ విపర్యయే మరుతాం సప్త సప్తానాం స్థానపాలా భవంతి మే. ఎన్నోడియ గర్భతల இந்த ஆபத்திலையும் நீ ஒரு நன்மை நல்லது பண்ணியிருக்க, நல்லது நடக்கணும்லவா, அதற்காக நான் ஒரு காரியம் சொல்றேன். இந்த ஏழா பிரித்தாயே ஏழும் ஏழும் 49 குழந்தைகளாக மருத்துக்களாக வருவார்கள். மருத்துக்களாக பதவியை அடைந்து தேவர்களாக இந்த குழந்தைகள் எல்லாரும் பவிப்பார்கள். மேலும் என்னாகும், வாதஸ்தந்தாய்மே சப்த சரந்தொதிவி புத்திரகாக மாருதா இது விக்யாதா திவ்ய ரூபா மமாத்மஜாஹ. என்னுடைய சரீரத்திலிருந்து உண்டாகக்கூடிய இந்த புத்திரர்கள் ஏழு விதம்படியாக அதிஷ்டான தேவதைகளாக மாறுவார்கள். ஏழு மருத்துக்களாக தேவர்களுக்கு நடுவில் ரொம்ப பிரபலமாக தேவலோகத்திலேயே சஞ்சாரம் பண்ணுவார்கள். மேலும் இந்த குழந்தைகள் ஒரு ஆள் வந்து பிரம்மலோகத்துல சஞ்சாரம் பண்ணட்டும், இன்னொரு ஆள் இந்திரலோகத்துல சஞ்சாரம் பண்ணட்டும், மூணாவத்தவன் ஸ்வர்க்கத்துல வாயு அப்படிங்கிற பெயருடைய கீர்த்திமானாக பவிப்பார். மேலோ சத்வாரஸ்து சுரஸ்ரேஷ்ட திசோ வை தவ சாசனாத் சஞ்சரிஷ்யந்தி பத்ரம் தே தேவ பூதா மமாத்மஜாஹ தத்கிருதே நைவ நாம்னா ச மாருதா இதி ஸ்ருதாஹ. சுரோத்தமா, உனக்கு நல்லது உண்டாகட்டும் பா இந்திரா. மத்த நாலு பேர் இருக்காளே, அந்த புத்திரர்கள் எல்லாரும் உன்னுடைய ஆக்ஞைப்படி, உன்னுடைய ஆர்டருக்கு ஏத்தாபடி தேவ சரீரிகளாக உனக்கு உங்களுடைய மருத்துக்களாக உங்களுடைய சஞ்சாரம் பண்ணட்டும். தஸ்யா தத்வசனம் சுத்வா சஹஸ்ராக்ஷ புரந்தர உபாச பிராஞ்சலிர் வாக்கியம் திகிம் பலனிஷூதனஹ. அப்படி அம்மா அருள் பண்றாளவா, இந்திரன் வந்து இப்படி அந்த குழந்தை ஏழாக வெட்டினது, அந்த ஏழு குழந்தைகளும் எப்படி எப்படி ஆவார்கள் அப்படிங்கிற நாலு குழந்தை உங்களுடைய இருக்கட்டும் அப்படின்னு எல்லாம் அருள் பண்ணது கேட்டதும் அந்த சஹஸ்ராட்சா ஆயிரம் கண்ணுடைய ஆன அந்த இந்திரன் வந்து திதியம்மா கையை கூப்பிந்து பதில் சொல்றார். சர்வமே தத்யதோக்தம் தே பவிஷ்யதி ந சம்சயஹ விசரிஷ்யந்தி பத்யம் தே தேவபூதாஸ்தவாத்மஜாஹ. நீங்கள் சொல்லப்பட்டது அப்படியே நடக்கும் அம்மா, சந்தேகமே இல்லை. உங்களுடைய குழந்தைகள் தேவஸ்வரூபிகளாகவே சஞ்சாரம் பண்ணுவார்கள். ஏவம் தௌ நிச்சயம் கிருத்வா மாதா புத்ரௌ தபோவனே ஜக்மது பிரதிபம் ராம கிருதார்த்தாவிதி நஸ்ருதம். அப்போ ராமா என்னாச்சு தெரியுமோ, அந்த அம்மாவும் குழந்தையும் ரெண்டு பேரும் தபோவனத்துல இந்த ஒப்பந்தம் வச்சுட்டு சொர்க்கலோகத்தை அடைந்தார்கள். அதுக்கப்புறம் ஏஷ தேசஸ்தகாகுஸ்த மகேந்திரா துஷித புரா திதிம் எத்ர தபஸ் சித்தாம் ஏவம் பரிசசாரச. இந்திரன் தபஸ் பூண்டு திதி தேவியை எந்த இடத்திலேருந்து சுசுரூஷை பண்ணினாலோ அந்த பிரதேசம் தான்ப்பா இது அப்படின்னு இந்த பிரதேசத்துடைய சரித்திரம் விற்த்தாந்தம் அல்லவோ சொல்லிட்டு வந்த. அப்ப அது அந்த பிரதேசம் தான் நான் வரேன் தபஸ் பண்ணாலவா, அந்த தபஸ் பண்ற இடம் தான்ப்பா இது. மேலும் இத யாரெல்லாம் ஆண்டா இந்த ராஜ்யத்தை ராஜ்ய பரிபாலனம் பண்ண ராஜாக்கள் யாரெல்லாம்னு சொல்றேன் கேட்டுக்கோ. இக்ஷ்வாகோஸ்து நரவ்யாக்ர புத்ர பரம தார்மிக அலம்புசாயாம் உற்பன்னோ விஷாலைதி விஸ்ருத. இக்ஷ்வாகோடைய புத்திரனான அபிதர்மசாலியான அலும்பசன் அப்படிங்கிற ஒரு அப்சர ஸ்திரீல பிறந்தவனான விஷாலன் அப்படின்னு ஒரு பேர் கேட்டவன் இருந்தார், ஒரு ராஜா இருந்தார். தேனசாசிதிஹஸ்தானே விஷாலேதி புரி சுதா விஷாலஸ்ய சுதோ ராம ராம ஹேமச்சந்திரோ மகாபலஹ. அவர் இந்த இடத்துக்கு வந்து விஷாலம் அப்படிங்கிற ஒரு பெரிய நகரத்தை உண்டாக்கினார். விஷால நகரம், விஷாலபுரி அப்படிங்கிற இடத்தை உண்டாக்கினார். அந்த விஷாலனுக்கு அதிபலசாலியான ஹேமச்சந்திரன் அப்படிங்கிற ஒரு புத்திரன் இருக்காருப்பா. சுசந்திரைதி விக்யாதோ ஹேமச்சந்திராதனந்தர சுசந்திரன தனையோ ராம தூம்ராஸ்வைதி விஸ்ருத. அந்த சுசந்திரனுக்கு ஹேமச்சந்திரன் அப்படிங்கிற ஒரு புத்திரன் பா. அந்த சுசந்திரனுடைய புத்திரன் சுசந்திரன் அப்படிங்கிற அந்த சுசந்திரனுக்கு அப்புறம் ஹேமச்சந்திரன், அந்த ஹேமச்சந்திரனுக்கு தூம்ராஷ்டன் அப்படிங்கிற பிரசித்தனா ஒரு புத்திரன். ధూమ్రాశ్వతనయశ్చాపి సంజయ సమపద్యత సంజయస్య సుతః శ్రీమాన్ సహదేవ ప్రతాపవాన్. ఇన ధూమ్రాశ్వనుకు ஒரு புத்திரன் இருந்தார்பா சஞ்சயன். சஞ்சயனோட புத்திரன் தான் ஸ்ரீமானான கீர்த்திமானான சகதேவன். குஷாஸ்வ சகதேவஸ்ய புத்திர பரம தார்மிகஹ குஷாஸ்வஸ்ய மகாதேஜா சோமதத்த பிரதாபவான். அந்த சகதேவனுடைய புத்திரன் அதிதர்மிஷ்டனான குஷாஸ்வன் அப்படிங்கிறவர். அந்த குஷாஸ்வனுக்கு மகாதேஜஸ்வியானவும் கீர்த்திமானுமான சோமதத்தன் அப்படிங்கிற புத்திரன் பிறந்தான். சோமதத்தஸ்ய புத்திரஸ்து காகுஸ்தைதிஸ்ருதஹ. சோமதத்தனுடைய புத்திரன் தான் காகுஸ்தன் அப்படிங்கிறவர். தஸ்ய புத்திரோ மகாதேஜாஹ சம்ப்ரத்யேஷபுரீமிமாம் ஆவசந்த்யம் அரப்ரக்யஹ ஸ்துதிர் சுமதிர் நாம துர்ஜயஹ. அவருடைய புத்திரிய புத்திரன் தான் சுமதி அப்படிங்கிற மகாதேஜஸ்வியான தேவர்க்கு சமமான ஜெயிக்க முடியாதவனான நகர இந்த நகரத்தை ஆண்டுவர் வந்துருக்கா இப்போ ஆண்டுருக்கா அது சுமதி அப்படிங்கிற ராஜா அவருடைய புத்திரன் காகுஸ்தனுடைய புத்திரன் அப்படின்னு சொல்லி. அப்போ இது இந்த ஸ்லோகத்துல இருந்து என்ன புரியறது, யார் யார் ராஜாக்களா இருந்தா அப்படிங்கறது முதல்ல ஒண்ணு கூட சொல்றேன். அலம்பூசன் அப்படிங்கிற அப்சர ஸ்திரீல பிறந்தவன் விஷாலன். விஷாலன் அப்படிங்கிற ராஜாவுக்கு ஹேமச்சந்திரன் என்கின்ற பிள்ளை. அந்த ஹேமச்சந்திரனுக்கு தூம்ராஸ்வன் அப்படிங்கிறவன். தூம்ராஸ்வனுக்கு சஞ்சயன் அப்படிங்கிற புத்திரன். சஞ்சயனுக்கு கீர்த்திமானான சகதேவன் என்ற புத்திரன். சகதேவனுக்கு குஷாஸ்வன். குஷாஸ்வனுடைய புத்திரன் காகுஸ்தன். குஷாஸ்வனுடைய புத்திரன் சோமதத்தன். சோமதத்தனுடைய புத்திரன் காகுஸ்தன். அந்த காகுஸ்தனுடைய புத்திரன் தான் சுமதி. அந்த சுமதி தான் இப்போ இந்த ராஜ்யத்தை ஆண்டிருக்காருப்பா. சர்வே வைஷாலிகா நிருபாஹ தீர்காயுஷோ மகாத்மானஹ வீரியவந்த சுதார்மிகாஹ. இந்த இக்ஷ்வாகு மகாராஜாவுடைய ஆசீர்வாதத்தினால விஷாலை அப்படிங்கிற விஷாலம் இந்த தேசத்துல யாரெல்லாம் ராஜாக்கள் இருக்காளோ அவெல்லாம் அந்த இந்த காலம் வரைக்கும் நன்னா ஆண்டு வந்துருக்கா தர்மசீலர்கள் வீரர்கள். ராம சுகம் வச்சாமஹே வயம் ஸ்வப்ரபாதே நரஸ்ரேஷ்ட ஜனகம் த்ரஷ்டுமர்ஹசி. அப்பேற்பட்ட இந்த நாடுப்பா, இத பத்தி நான் சொல்லிவிட்டேன். இன்னைக்கு ராத்திரி இங்கேயே நம்ம என்ன பண்றோம், வச்சாமஹே இங்கே வசிச்சுட்டு நாளைக்கு காத்தால ஜனகம் த்ரஷ்டும் அர்ஹசி ஜனக மகாராஜாவை பாக்கிறதுக்காக நம்ம போறோம் அப்படின்னு அந்த கதையை பூர்த்தி பண்ற அந்த ராஜ்யத்தினுடைய வரலாறை சொல்லி. சுமதித்து மகாதேஜா விஸ்வாமித்ரமுபாகதம் ஸ்ருத்வா நரவரஸ்ரேஷ்ட பிரத்யுத்கச்சன் மகாயஷாஹ பூஜாம் ச பரமாம் கிருத்வா சோபாத்யாய ச பாண்டவஹ பிராஞ்சலிஹ் குஷலம் ப்ருஷ்ட்வா விஸ்வாமித்ரமதா ப்ரவீத். மகாதேஜஸ்வியானனும் நரர்களே சிரேஷ்டனா இருக்கக்கூடியவரும் கீர்த்திமானும் சுமதி மகாராஜாவும் விஸ்வாமித்ர முனிவரே பக்கத்துல போய் அவருக்கு வந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணி சத்காரங்கள் எல்லாம் பண்றா. இப்ப சுமதி மகாராஜா தானே அங்க இருக்கா, அந்த ராஜாவே வந்து விஸ்வாமித்ர முனிவரை பூஜை பண்றா. அப்படி விஸ்வாமித்ரட்ட கைய கூப்பின்னு கேக்குறாராம். தன்யோஸ்மி அனுகிரகீதோஸ்மி யஸ்யமே விஷயம் முனிஹி சம்ப்ராப்தோ தர்சனம் செய்வ நாஸ்தி தன்யதரோமயான். அவர் சொல்றார் இவரை பார்த்து, தன்யோஸ்மி அனுகிரகீதோஸ்மி நான் கிருதார்த்தனானேன் ஆசீர்வாதம் பண்ணப்பட்டவனானேன். அப்பேற்பட்ட வார்த்தை இது எல்லா நாளைக்கும் பகவான பத்தி சொல்லக்கூடிய வார்த்தை தன்யோஸ்மி அனுகிரகீதோஸ்மி. ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை பரிபூர்ணமா இருக்குன்னா பகவத்கிருப்பையினாலதானே குரு கிருப்பையினாலதானே. இப்ப குருவை பார்த்தையும் பகவான பார்த்தும் சொல்லக்கூடிய அற்புதமான வார்த்தை தன்யோஸ்மி அனுகிரகீதோஸ்மி அப்படின்னு இவர் சொல்ற முனிவரை பார்த்து, நீங்கள் என்னுடைய ராஜ்யத்துக்கு வந்தது என் கண் முன்னாடி நிக்கிறது என்னால கண்ணால உங்களை பார்க்க முடியறது இதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுத்து. நான் ஆசீர்வாதம் பண்ணப்பட்டேன் பாக்யம் பண்ணவான். நான் என்னை விட இன்னொருத்தன் பாக்யம் பண்ணவா இருக்க முடியாத உங்களை பார்த்ததுனாலன்னு பிரார்த்தனை பண்ணி அவர் சொல்லி அந்த சர்க்கத்தை பூர்த்தி பண்றார். இத்யாஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவியே பாலகாண்டே சப்தசத்வாரிஞ்சத் சர்கஹ ஜானகீகாந்தஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம ஆஞ்சநேய சுவாமினஹ ஜெய. மேலும் கௌதம முனி அகல்யையும் இந்திரனையும் சபிக்கக்கூடிய கதையை நாளைக்கு அனுபவிக்கலாம். ಸ್ವಸ್ತಿ ಪ್ರಜಾಭ್ಯ ಪರಿಪಾಲಯಂತಾಂ ನ್ಯಾಯೇಣ ಮಾರ್ಗೇಣ ಮಹೀನ್ ಮಹೀಶಾಃ ಗೋಬ್ರಾಹ್ಮಣೇಭ್ಯ ಶುಭಮಸ್ತು ನಿತ್ಯಂ ಲೋಕಾ ಸಮಸ್ತಾ ಸುಖಿನೋ ಭವಂತು ಕಾಲೇ ವರ್ಷದು ಪರ್ಜನ್ಯಃ ಪೃಥಿವೀ ಸಸ್ಯಶಾಲಿನಿ ದೇಶೋಯಂ ಕ್ಷೋಭರಹಿತೋ ಬ್ರಾಹ್ಮಣಾ ಸಂತು ನಿರ್ಭಯಾಃ ಅಪುತ್ರಾ ಪುತ್ರಿಣಃ ಸಂತು ಪುತ್ರಿಣಃ ಸಂತು ಪೌತ್ರಿಣಃ ಅಧನಾ ಸಧನಾ ಸಂತು ಜೀವಂತು ಶರದಾಂಶನಂ ಚರಿತಂ ರಘುನಾಥಸ್ಯ ಶತಕೋಟಿ ಪ್ರವಿಸ್ತರಂ ಏಕೈಕಮಕ್ಷರಂ ಪ್ರೋಕ್ತಂ ಮಹಾಪಾತಕನಾಶನಂ ಶೃಣ್ವನ್ ರಾಮಾಯಣಂ ಭಕ್ತ್ಯ ಯತ್ ಪಾದಂ ಪದಮೇವ ಸಯಾತಿ ಬ್ರಹ್ಮಣಸ್ಥಾನಂ ಬ್ರಹ್ಮಣಾ ಪೂಜ್ಯತೆ ಸದಾ ರಾಮಾಯ ರಾಮಭದ್ರಾಯ ರಾಮಚಂದ್ರಾಯ ವೇಧಸೆ ರಘುನಾಥಾಯ ನಾಥಾಯ ಸೀತಾಯಾಃ ಪತಯೇ ನಮಃ ಯನ್ಮಂಗಳಂ ಸಹಸ್ರಾಕ್ಷೇ ಸರ್ವದೇವ ನಮಸ್ಕೃತೇ ವೃತ್ರನಾಶೋ ಸಮಭವತ್ ತತ್ತೇ ಭವತು ಮಂಗಳಂ ಯನ್ಮಂಗಳಂ ಸುವರ್ಣಸ್ಯ ವಿನತಾ ಕಲ್ಪಯತ್ ಪುರಾ ಅಮೃತಂ ಪ್ರಾರ್ಥಯಾನಸ್ಯ ತತ್ತೇ ಭವತು ಮಂಗಳಂ ಮಂಗಳಂ ಕೋಸಲೇಂದ್ರಾಯ ಮಹನೀಯ ಗುಣಾತ್ಮನೇ ಚಕ್ರವರ್ತಿ ತನೂಜಾಯ ಸಾರ್ವಭೌಮಾಯ ಮಂಗಳಂ ಅಮೃತೋತ್ಪಾದನೆ ದೈತ್ಯಾನ್ ಘ್ನತೋ ವಜ್ರಧರಸ್ಯ ಯತ್ ಅದಿತಿರ್ಮಂಗಳಂ ಪ್ರಾದಾತ್ ತತ್ತೇ ಭವತು ಮಂಗಳಂ ಶ್ರೀ ವಿಕ್ರಮಾನ್ ಪ್ರಕ್ರಮದೋ ವಿಷ್ಣೋ ರವಿದ ತೇಜಸಃ ಯದಾಸೀನ್ ಮಂಗಳಂ ರಾಮ ತತ್ತೇ ಭವತು ಮಂಗಳಂ ಋಷಯಸ್ಸಾಗರಾದ್ವೀಪ ವೇದಾಲೋಕಾದಿಶಶ್ಚತೆ ಮಂಗಳಾನಿ ಮಹಾಬಾಹೋ ದಿಶಂತು ತವ ಸರ್ವದಾ ಕಾಲೇನ ವಾಚಾ ಮನಸೇಂದ್ರೇರ್ವಾ ಬುದ್ಧ್ಯಾತ್ಮನಾ ವಾ ಭಗತಿ ಸ್ವಭಾವಾತ್ ಕರೋಮಿ ಯದ್ಯತ್ ಸಕಲಂ ಪರಸ್ಮೈ ನಾರಾಯಣಾಯೇತಿ ಸಮರ್ಪಯೇತತ್ ಜಾನಕೀಕಾಂತ ಸ್ಮರಣಂ ಜಯ ಜಯ ರಾಮ ರಾಮ ಆಂಜನೇಯ ಸ್ವಾಮಿನಃ ಜಯ ರಾಮ ರಾಮ ರಾಮ ರಾಮ ರಾಮ ರಾಮ